சின்ன சின்ன பொய்களால் தொல்லையே இல்லை. தினம் தினம் கனவிலே நீ வரவில்லை. இருவரின் ரசனைகள் இணைந்ததே இல்லை. ஒரு குடை பிடித்து நாம் நடந்ததே இல்லை. பெண்ணே நீ என்னை கொல்லாதே. ஐயோ ஐயோ நான் செல்ல பிறக்கின்றேன். முதல் மழையை போலே பொய்களாய் பொழிகிறாய் என்னிடம் நீயே. உன் கண்ணிலே ஒரு உண்மையை நான் பார்த்ததே இல்லை. உன் காதலில் உள்ள உண்மையை நான் உணர்ந்ததால் தொல்லை. உன்னை காணத்தான் நான் கண்கள் துண்டேனோ. காதல் கொண்டதால் மனமாற்றம் கண்டேனோ. இந்த வாழ்வை நானும் நேசிக்க பிழக்கின்றேன்.